ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಾಥೇತಿರಾರಬ್ಧಾತ್ಮವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣಾರ್ಥ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರಕಟಾಕ್ಷ ಸಂತರಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗಲೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರಹಯಾಸ್ಯ ಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಸ್ವತಂತ್ರಹರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತಾ ಇತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧ ದೀಹಿಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಸಭಾಯೈ ನಮಃ. ತೆಲಿಯಾದ ಮರೆನಿಲಂಗಳ್ ತೆಲಿಗின்றோமே அப்படிங்கிற தலைப்புல நாம் சுவாமி தேசிகனுடைய பாசுரங்களை கிரமமாக அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். நம்முடைய தேசிகா டெய்லி என்கின்ற சேனல் மூலமாக அனுபவிக்கக்கூடிய இந்த உபன்யாசத்தில் அடுத்ததாக மடைப்பள்ளி ஆச்சான் என்று சொல்லக்கூடியதான ஆத்ரேய கிடாம்பி ஆச்சான் விஷயமாக நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். சுவாமி தேசிகன் தன்னுடைய பரமபத சோபானம் என்கின்ற பிரபந்தத்திலே மிக அழகாக ஆரம்பத்திலேயே மடைப்பள்ளி வந்த மனமெங்கள் வார்த்தையுள் மன்னியதே என்று சாதித்திருக்கிறார். நம்முடைய சம்பிரதாயம் எப்படி ஏற்பட்டது? பரமபத சோபானம் இந்த பிரபந்தத்தினுடைய பேர் இருக்கு, அது ஒரு அழகான ரகசிய கிரந்தம். மணிப்பிரவாள நடையில சுவாமி தேசிகனே இதை அருளி செய்திருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய பாசுரங்கள், எல்லா பாசுரங்களும் ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த பிரபந்தத்தில் ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய ஓர் இடத்திற்கு செல்வதற்காக படிக்கட்டுகளை அமைத்து அதில் ஏறி செல்லுதல் என்பது எப்படி லோகத்தில் எல்லோரும் செய்யக்கூடியதோ அதுபோலேயே பரமபதம் என்று சொல்லக்கூடியதான மிக உயர்ந்த ஸ்தானத்தை அடைவதற்கு இந்த கிரந்தத்தில் 9 விஷயங்களை படிகளாக கல்பித்து இந்த பிரபந்தத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கிறார். அதனாலதான் இதற்கு பரமபத சோபானம் அப்படின்ற பெயரே ஏற்பட்டது. சோபானம்னா படிக்கட்டுன்னு அர்த்தம். இப்ப இதுல ரொம்ப அழகா இருக்கும். இந்த பாசுரங்கள் எல்லாமே மிக அழகாக இருக்கக்கூடியவை. இதுல வந்து நாம வந்து தனியாகவும் காட்ட முடியும். 9 படிக்கட்டுகள் என்னென்ன இந்த பாசுரத்துல சொல்லப்படக்கூடிய படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இப்பொழுது தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்கின்ற இந்த தலைப்புல இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடியது ஆச்சாரியனுடைய பெருமை. அதனால்தான் சுவாமி எம்பெருமானார் ஆளவந்தார் நாத்தமுனிகள், நாத்தமுனிகளுக்கு பிறகு இந்த திருமடைப்பள்ளி ஆச்சானை பத்தி பார்க்க இருக்கிறோம். அதுல அடற்புள்ளரசினும் அந்தனர்மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தன்னினும் காவிரி உள்ளமுகந்த பிரான் இடைப்பள்ளியாகி உரைத்த உரைக்கு எதிவரானார் மடைப்பள்ளி வந்த மனமெங்கள் வார்த்தையுள் மன்னியதே. அடற்புள் அரசினும் அந்தனர் மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தன்னினும் காவிரி உள்ளம் உகந்த பிரான் இடைப்பள்ளியாகி உரைத்தது உரைக்கும் எதிவரனார் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே. ரொம்ப அழகான பாசுரம். அடற்புள் அரசினும் பலமுடைய பட்சிகள், லோகத்துல எத்தனையோ இருக்கு. அதற்கு அரசனாக இருக்கக்கூடிய கருடனிடத்துல காட்டிலும் எல்லாமே பஞ்சமி, அடற்புல் அரசினும் அவனை காட்டிலும் அர்த்தம். அந்தனர்மாகட்டினும் பிராமணர்களுக்கு தனமாக இருக்கக்கூடியதான வேத வேதாந்தங்களை காட்டிலும் இந்நமுத கடற்பள்ளி தன்னினும் இனி அமுதமாக இருக்கக்கூடிய பிராட்டி அவதரித்ததாக இருக்கக்கூடிய திருப்பார்கடல் என்று சொல்லக்கூடியதான எம்பெருமான் திருப்பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தை காட்டிலும் எது சிறந்தது? காவிரி உள்ளம் உகந்த பிரான், காவிரி கரையில் இருக்கக்கூடியதான ஸ்ரீரங்காதி க்ஷேத்திரங்கள் இருக்க, திவ்ய தேசங்கள், அதுல தன்னுடைய மனசை மகிழ்ந்து எழுந்தருளி இருக்கக்கூடியதான எம்பெருமான். எம்பெருமானுக்கு எங்க இஷ்டமான ஸ்தலம் எதுன்னா ஸ்ரீரங்காதி திவ்ய தேசங்கள் தான் எம்பெருமானுக்கு இஷ்டமான தேசங்கள். அவனுக்கு கருடனிடத்துல அவ்வளவு ஈடுபாடு இல்லை, வேத வேதாந்தங்கள்ல அவ்வளவு ஈடுபாடு இல்லை, திருப்பார்கடல்ல அவ்வளவு ஈடுபாடு இல்லை, எங்க காவிரி கரையில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்காதி க்ஷேத்திரங்கள்ல தான் அவனுக்கு ஈடுபாடு இருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் இடை பிள்ளையாகி உரைத்தது. சாக்ஷாத் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் அப்படின்னு தமிழ்ல சொன்னா போல, இடை சிறுவனாக அவதரித்து உரைத்தது அந்த எம்பெருமானாலே அருளி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய தாத்பரியத்தை உரைக்கும் யதிவரணார், தன்னுடைய பாஷ்யங்கள் மூலமாக லோகத்தில் விளக்கி சொல்லியவரான யதிவரணார், யதிகளுள் சிறந்தவராக இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யகாரருடைய மடைப்பள்ளி வந்த மனம், சாட்சாத்து மடைப்பள்ளி வந்த மனம், அப்படிப்பட்ட திருமடைப்பள்ளி வழியாக வீசிய மனம் அந்த வாசனையானது எங்கள் வார்த்தையுள் மன்னியதே, அடியேனால வெளியிடப்படக்கூடியதான கிரந்தங்களுக்குள்ள மன்னியது மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது அப்படின்னு சாதித்தார். இந்த இடத்துல திருமடைப்பள்ளி ஆச்சான் வழியாக வந்த சாரார்த்தங்கள் எல்லாமே நம்முடைய ஸ்ரீசூக்திகள்ல அடங்கி நிற்கின்றன அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த இடத்துல ஏற்கனவே அடியேன் விஞ்ஞாபித்தேன், இந்த பாசுரம் மிகச்சிறந்த பாசுரம் அப்படின்னு. ஏன்னா இங்க இப்பாசுரத்துல அரசிலும் மாட்டிலும் தண்ணிலும் உள்ளும் அப்படின்னு ஒரு சில பதங்கள் இருக்கு. அதுல புல் அரசிலும் அப்படின்னா எம்பெருமானுக்கென்று ஐந்து ரூபங்கள் சொல்லப்படுறது, பஞ்சதா விபக்தா ஈஸ்வரஹா அப்படின்னு, பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஐந்து விதமான எம்பெருமானுடைய ரூபங்களும் இந்த பாசுரத்துல காட்டப்படுறது. எங்க புல் அரசிலும் அப்படின்றதுனால எம்பெருமானுடைய பர ரூபம், அந்தனர் மாட்டிலும் வேற வேதாந்தங்கள்ல மிக ஸ்பஷ்டமாக காட்டப்பட்டு இருக்கக்கூடியது எதுன்னா சர்வ அந்தர்யாமித்துவம், ஆகையினால அந்தர்யாமி ரூபம். கடற்பள்ளி தண்ணிலும் திருப்பார்கடல் விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறபடியினால, வாசுதேவ சங்கரிஷன பிரத்யும்ன அனிருத்தால் விஷயமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான வியூக ரூபம். காவிரி உள்ளும் காவேரி நதியத்திர கிருதமாலா பயஸ்வினி அப்படின்னு புராணங்கள்ல பிரசித்தமாக சொல்லப்பட்ட காவிரி கரையில எம்பெருமான் எழுந்தொருளி இருக்கின்றபடியினால அர்ச்சாரூபம். இடைப்பிள்ளையாகி அப்படின்னு ஒரு பதம், அதன் மூலமாக இடை சிறுவனாய் அவதரித்தவனான எம்பெருமான் கண்ணனை பற்றி தெரிவிக்கின்றபடியினால விபவாவதாரம். ஆகையினால இந்த பாசுரத்துல பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதார பேதாத் அப்படின்னு சொல்லக்கூடியதான எம்பெருமானுடைய ஐந்து நிலைகளும் இங்கே சொல்லப்படுகின்றன. ஸ்ரீபாஷ்யகாரருடைய திருமடைப்பள்ளியில அந்தரங்க கைங்கரியம் செய்து கொண்டிருந்தவராக இருக்கக்கூடிய திருமடைப்பள்ளி ஆச்சான் விஷயமாக இந்த பாசுரமானது அருளி செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலதான் மடைப்பள்ளி வந்த மனம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதித்தார். பெரியவா ரொம்ப அழகா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சாதிக்கிறார்கள். அதாவது நாம சாப்பிட்றதுக்கு உயர்ந்ததான பண்டங்கள் எல்லாவற்றையும் எங்க சேமித்து வைக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது திருமடைப்பள்ளியிலே சேமித்து வைக்கிறார்கள். அப்படி சேமித்து வைத்து தேவைப்படும் பொழுது எப்படி அனைவருக்கும் கொடுக்கிறார்களோ அது மாதிரி அனுபவிக்க வேண்டியதாக இருக்கக்கூடியதான வேதாந்தத்தினுடைய ரகசியார்த்தங்கள் எல்லாவற்றையும் ஸ்ரீபாஷ்யகாரர் மடைப்பள்ளியில கிடாம்பியாச்சானுக்கு உபதேசித்தார். அவர் முகமாக லோகத்திற்கு விஸ்தாரமாக வழங்க செய்தபடியினால அவருக்கு மடைப்பள்ளி ஆச்சான் அப்படின்னு ஒரு திருநாமமும் ஏற்பட்டிருக்கு. சுவாமி தேசிகனுக்கு அத்தியந்தம் சம்பந்தம் இருக்கக்கூடியவர். இவருக்கு பிரணதார்த்திஹரன் அப்படின்ற திருநாமம் இருக்கு. பகவத் ராமானுஜருடைய மாமாவாக இருக்கக்கூடிய திருமலை பெரிய திருமலை நம்பிகள் இந்த கிடாம்பியாச்சானுக்கு அத்தையினுடைய கணவர். அதாவது பெரிய திருமலை நம்பிகள் கிடாம்பியாச்சானுக்கு சாக்ஷாத் அத்திம்பேராக ஆகிறார். ஆத்ரே கோத்திரத்தில் சித்திரை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்தபடியினால பெரிய திருமலை நம்பிகளுடைய நியமனத்தின் பேரில் எம்பெருமானாருக்கு சிஷ்யராக இவர் ஆகிறார். இப்போ இந்த கிடாம்பி ஆச்சானுடைய பேரன்தான் கிடாம்பி அப்புள்ளார். ஆத்ரே ராமானுஜாச்சாரியார் மாதுலா சகலா கலாகா என்று சொல்றா போல சுவாமி வேதாந்த தேசிகருடைய மாமாவாக அந்த ஆத்ரேய ராமானுஜாச்சாரியார் என்று சொல்லக்கூடியதான கிடாம்பி அப்புள்ளார் ஆகிறார். அதனாலதான் சுவாமி தேசிகன் இதை காட்டுவதற்காக இதை உணர்த்தி காட்டுவதற்காகத்தான் எம்பெருமானாரோடு தனக்கு சம்பந்தம் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த இடத்துல யதிவரணார் மடைப்பள்ளி வந்த மனமெங்கள் வார்த்தையுள் மன்னியதே அப்படின்னு சாதித்தார். இதுல பல ஐதிஹியங்கள் இவருடைய சரித்திரத்தில் சொல்லப்படுறது. நமக்கெல்லாம் தெரியும் எப்படி இவர் மடைப்பள்ளி ஆச்சானாக மாறினார் அப்படின்னா. அளவந்தாருடைய ஸ்தோத்திரம் ஒன்று இருக்கு, அகதிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை திருமாலிருஞ்சோலை அழகனை பார்த்து இந்த கிடாம்பி ஆச்சான் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அழகனே இதை தெரிவிக்கிறார். பகவத் விஷயத்தில் இருக்கு, நம்பி ராமானுதன் ஆச்சாரியனாக பெற்றனி அகதிம் என்று சொல்லலாகாது. இது ஈட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐதிஹ்யம். இவர்தான் ஸ்ரீபாஷ்யத்தை சரஸ்வதி தேவியின் இடத்துல காண்பித்ததாகவும் சொல்லப்படுறது. திருமலையில ஓர் இடைச்சிக்கு இவர் பரமபதம் அளித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இவருக்கு ஸ்ரீபாஷ்யகாரர் வேதாந்த உதயனர் அப்படின்னு ஒரு பட்டத்தையும் அருளி செய்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. உதயனர் அப்படின்னா நியாயசாஸ்திரத்துல குசுமாஞ்சலி அப்படின்ற கிரந்தத்தை அருளி செய்தவர், மிக பிரசித்தமான வித்வான் நியாயசாஸ்திரத்துல. இப்போ நியாயசாஸ்திரத்துல உதயனர் போல வேதாந்த சாஸ்திரங்கள்ல உதயனராக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னால் சாக்ஷாத் கிடாம்பியாச்சான் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல. அதனால இந்த பாசுரத்தின் மூலமாக நாம் மடைப்பள்ளி ஆச்சான் விஷயமாக அறிந்து கொண்டோம். கவிதார்க்கீக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.